ராஜவிளக்கே, மானே மறிக்கொழுந்தே மயிலிறகே, தேனே தென்மண்டலத்து ராஜவிளக்கே, உன்னே போற்றி வளர்த்த தமிழே, கண்ணே கண்ணம் குழியும் அமுதே, தாய் சுமந்த செங்கமலம், கால் முளைச்ச நந்தவனம், என் பச்சமணி பாசிமணி பொன்னுமணி கண்ணுமணி ஆராரு ஆரிராரு ஆராரு ஆரிராரு. ரோசா நடந்து போக, ஏன் ராசா நடந்து போக, ஏன் ரோசா ராசா. தொட்டில் சத்தம் கொடுத்து மகனே, கலச்சுத மகனே, தென்றல் வந்து பேர்க்குத மகனே, உன் தேகமும் தான் சுடுகுத மகனே, சக்கரணி தூங்கையிலே இக்களந்தான் மொய்க்குமையா, அக்கரையாய் தாயிருந்து விசிறையிலே ஓடுமையா, பச்சமணி பாசிமணி பொன்னுமணி கண்ணுமணி ஆராரு ஆரிராரு ஆராரு ஆரிராரு. கரும்புக்கு நிகரான மன்னா, வெண்ணை திருட வந்த கண்ணா, என்னை திருடி கொண்டதென்னா, குறும்புக்கு பேர் போன கண்ணா. கடிச்சுத மகனே, என் செல்லத்துக்கு வலிச்சுத மகனே, பஞ்சி மெத்த ஊறுத்துத மகனே, தாய் நெஞ்சிருக்கு தூங்கி கோடா மகனே, முற்றத்திலே நிலவிருந்தோம் மொச்ச கொட்ட தூங்கலையும், கொட்டும் பனி சிறு சிலுக்க மொட்டு மல்லி தாங்கலையும், என் பச்சமணி பாசிமணி பொன்னுமணி கண்ணுமணி ஆராரு ஆரிராரு ஆராரு ஆரிராரு. மானே மறிக்கொழுந்தே மயிலிறகே, தேனே தென்மண்டலத்து ராஜவிளக்கே, பொன்னே போற்றி வளர்த்த தமிழே, கண்ணே கண்ணம் குழியும் அமுதே, தாய் சுமந்த செங்கமலம், கால் முளைச்ச நந்தவனம், ஆராரிரோ